வரதராஜ பஞ்சாசதி. முச்சிதரும் நகரேழில் முக்கியமானது கட்சி. அங்கு உரையும் அத்திகிரி அருளாளர்களிடம் அளவற்ற அன்பு பூண்டவர் சுவாமி தேசிகன். நான் முகன் தன் வினைகளை போக்கிக் கொள்ள பன்னியனல் விரதமெல்லாம் பன்மடங்காக பலிக்கும் சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் அஸ்வமேத யாகம் செய்தான். அதற்கு வந்த தடைகளை போக்கினான் எம்பெருமான். அஜமேத வேதியின் மேல் புண்ணிய கோடி விமானத்தில் திருமகளும் மண்மகளும் உடன் நிற்க தோன்றி பிரமனுக்கு அருள் புரிந்தான் என்பது புராணம் கூறும் வரலாறு. கிருதயுகத்தில் பிரமனும், திரேதாயுகத்தில் கஜேந்திரனும், துவாபர யுகத்தில் தேவகுருவான பிரகஸ்பதியும், கலியுகத்தில் ஆதிசேஷனும் இவ்வெம்பெருமானை ஆராதிக்கின்றனர். சுவாமி தேசிகன் ஒரு வயதினராய் இருக்கும் போதே அவரை குளிர கடாட்சித்ததால் இவ்வெம்பெருமானை அன்றே அடைக்கலங்கொண்ட நம் அத்திகிரி திருமால் என்று கொண்டாடுகிறார் சுவாமி. இவரை பற்றி அடைக்கல பத்து, அர்த்த பஞ்சகம், வைஷ்ணவ தினஜரி, பன்னிரு நாமம், திருச்சின்ன மாலை, ஹஸ்திகிரி மகாத்மியம், ஆகாரணியமும் என்ற தமிழ் பிரபந்தங்களையும், வரதராஜ பஞ்சாசதி, ஞாசதசகம், ஞாச விம்சதி என்ற ஸ்தோத்திரங்களையும் அருளி செய்திருக்கிறார் சுவாமி தேசிகன். 51 ஸ்லோகங்களை கொண்ட வரதராஜ பஞ்சாசத்தில் உபனிஷத்துக்கள் கொண்டாடும் முறையில் துதிப்பதோடு இல்லாமல் வைசாக உற்சவத்தில் குதிரை, கருடன், பல்லக்கு, தேர் போன்ற வாகனங்களில் எம்பெருமான் எழுந்தருளுவதையும் குறிக்கிறார். திருவாபரணங்கள், கவசம் முதலியவற்றை களைந்து நிற்கும் நிலையையும், பெருந்தேவியாரின் வளைத்தழும்புகள் கழுத்தில் இறங்க திருப்பள்ளி அறையிலிருந்து எழும் காட்சி தன் மனதில் நிலைத்து இருக்க வேண்டும் என்கிறார். ஆளில் பள்ளி கொண்டது, பிரகலாதனை காத்தது, கள்ளக்குரலாய் மாவழியை வஞ்சித்து மூவொடிமன் இறந்த காலத்தில் கங்கையை பெருகச் செய்தது, சேதுபந்தம் செய்தது முதலிய அவதார சரித்திரங்களும் இடையிலே கூறப்படுகின்றன. உன்னை காண நீயே உபாயம் என்கிறார். என் விஷயத்தில் உன்னுடைய நிகிரக சங்கல்பத்திற்கு என்னுடைய கைகோப்புதலே எதிரம்பு என்கிறார். ஸ்தோத்திரத்தின் முன்பகுதியில் காணப்படும் உபநிடத அர்த்தங்களும் நைச்சானுசந்தானமாய் அமைந்த பின்பகுதியும் படிப்பவர் நெஞ்சை கொள்ளை கொள்கின்றன. தேவப்பெருமாளின் திருமேனி அழகிலே இருந்த ஈடுபாடு காரணமாக தமக்கு வைகுண்ட வாசத்திலும் விருப்பமில்லை என்கிறார். வைகுந்தமாகும் தம்மூரெல்லாம் என்றும், இங்கே இருந்ததற்கு இழுக்குற்றன் என்றும் அருளிச்சேசன் அம்மாழ்வாரின் கருத்தை பின்பற்றி சம்சார ஏழ பகவன் அபவர்க்கயேவா என்று அமைத்தது ரசிக ரசாயனமாயிருக்கும். உனக்கு அதீனமான வாக்கினால் நான் செய்த இந்த ஸ்தோத்திரம் உன் உகப்புக்காகவே இருக்கும். கிளி முதல என பேசும் பேச்சு பழக்கியவர்களுக்கு மகிழ்ச்சி தருவது போல பொருள் தெரிந்து அனுசந்திப்பார் உள்ளத்தை உருக்கும் ஸ்தோத்திரம் இது.